வணக்கம். ஞானப்பிரகாசம் 30/5/18 தமிழர்களின் சாகா கல்வி. தொடர்ந்து பதிவுகளை போட முடியல. யாராவது அதில் பதில் போடலாம், அதில் பதிவேற்றம் செய்வீங்கன்னு பார்க்குறேன். ஒருத்தரும் செய்ய காணோம். அவங்கவுங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்ச வரைக்கும் பதிவு செய்யலாம். சாகா கல்விங்கிறது நம்ம உடம்பை மட்டும் பற்றினது இல்லைங்க, நம்மை சார்ந்திருக்கிற தொழிலையும் பற்றினது தான், நம்ம இருக்கிற இடத்தையும் பற்றினது தான், இன்னும் சொல்லப்போனால் நம்ம பூமியை பற்றினது தான், அதுக்கு மேலே விரிவாக்கம் செஞ்சால் நம்ம பிரபஞ்சத்தையும் பற்றினது தான். எல்லாமே அழியாமல் இருக்கும்போது தான் நம்ம நம்மளாகவே இருக்க முடியும் இல்லைங்களா. நம்ம நம்மளாகவே இருந்துக்கணும், நம்ம சார்ந்திருக்கிற இடத்த பாதுகாக்கணும், நம்ம இருக்கிற பூமியை பாதுகாக்கணும், நம்ம இருக்கிற சூரிய குடும்பத்தை பாதுகாக்கணும், அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் விரிவாக போனோம்னா நம்முடைய பிரபஞ்சத்தையே பாதுகாக்கணும். அப்படி எல்லாத்தையுமே அழியாமல் பாதுகாக்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு சொன்னால் அது தமிழில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு தான் சாகாத கல்வின்னு பேர். இந்த சாகாத கல்வியில் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள்லாம் எப்படி மாயமாக போனாங்க, அவங்களாம் செத்துட்டாங்களா இருக்காங்களான்னா, பூமியை பொறுத்தளவில் செத்துட்டாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம். பூமியை பொறுத்தளவில் பூமி வந்து பிரபஞ்சத்தினுடைய ஒரு முழு மாதிரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முழு மாதிரின்னா பிரபஞ்சத்தில் வந்து வெறும் நெருப்பாகவே ஒரு கோல் இருக்குன்னு வச்சுங்க, பூமி வந்து நெருப்பாலேயே செய்யப்பட்ட கோல் தான். பூமியினுடைய மையம் வந்து நெருப்பு தான். பிரபஞ்சத்தில் வெறும் நீராலேயே ஒரு கோள், நீர் பந்தாவே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனுடைய வெளிப்புறத்தில் மட்டும்தான் வெப்பம் இருக்குது, உள்பகுதியெலாம் உறைபனியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கோள் இருக்குன்னா பூமியில் அந்த உறைபனியே இருக்குது இல்லைங்களா. அதே போல் வெறும் நீராகவே ஒரு கோள் இருக்குது, இதமான வெப்பத்தோடு. அது வந்து ஆவியாகவும் போகலை, குளிர்ந்து பனியாகவும் போகலை, வெறும் நீராலேயே ஒரு கோள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட மாதிரி பார்த்திங்கன்னா பூமியில் கடல்கள் இருக்குது, தண்ணீர் இருக்குது, தூய தண்ணீர் இருக்குது. உப்பு நீராகவே ஒரு கோள் இருக்குதுன்னு வச்சுங்க, அதே மாதிரி உப்பு நீர் கடலில் இருக்குது. தூய நீராகவே இருக்குன்னா இப்படி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் என்னவெல்லாம் வெறும் கல்லாலேயே ஒரு கோள் இருக்குன்னா அந்த அதனுடைய மாதிரி. இப்படி என்னவெல்லாம் நீங்கள் கற்பனை செய்கிறீங்களோ அது எல்லாமே பூமியில் அடங்கி இருக்கிறது மாதிரி ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஒரு மாயை அல்லது பிரபஞ்சத்தினுடைய நிச்சயத்தின் ஒரு துகளாக பூமி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இதை இப்படியே வச்சு இயங்கணும், இந்த பூமி இப்படியே வச்சு இயங்கணும். இந்த மாதிரி இயங்குகிற பூமியிலிருந்து நீங்கள் பிரபஞ்சத்தினுடைய ஒரு நீர் மட்டுமே சார்ந்த ஒரு கோளை நோக்கி நீங்கள் போக பயணிக்கிறீங்கன்னா, பூமியில் நம்ம வந்து நிலத்துக்கு மேலே இருக்கோம், மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஆக்சிஜனை உள்வாங்குறோம் இல்லைங்களா. படித்தவர்களுக்கு சுலபமாக புரியக்கூடிய மாதிரி தான் நான் சொல்கிறேன். அப்போது இந்த உடலை நீர்வாழ் உடலாக மாற்றுவதற்கு முதல்ல பயிற்சி எடுக்கணும். மீன்கள் பயிற்சி எடுக்குது இல்லையா. இப்போ நம்மளே சில பேர் பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் தண்ணி உள்ளே இருப்பாங்க. இன்னும் இந்த யோகாசனம் செய்கிறவங்க, யோக கலைகளில் ஈடுபட்டுருக்கிறவங்க நீண்ட நேரத்துக்கு சுவாசிக்காமலே கூட இருக்கிற அளவுக்கான பயிற்சிகளெல்லாம் போயிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போவும் மேல்நாடுகளில் இது ரொம்ப பிரபலம் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி தன்னுடைய உடலை பயிற்சிக்கு கொண்டு வந்து உணவில்லாமலே வாழ பழகி, பல நாட்களுக்கு சித்தர்கள்லாம் சாப்பிடாமலே இருப்பாங்க தெரியும் தானே உங்களுக்கு, அது மாதிரி உணவில்லாமலே வாழ பழகி, ஆனால் பசியை மட்டுமே கை கொண்டு, ஏன்னா பசிங்கிறது உடம்புக்கு இயக்கமான ஆதாரம், இந்த மாதிரி பசியை கை கொண்டு உணவில்லாமல் பசியை கொண்டே உடலை வழி நடத்த பழகி, உடலில் உள்ள குற்றங்களை பசியை கொண்டே நீக்கி, உடலுக்கு வேண்டிய சத்துக்களை இயற்கையிலிருந்தே எடுத்துக்கொண்டு, பிறகு இயற்கையில் உள்ள ஐம்பூத இயல்களில் தனக்கு வேண்டிய இயலை நோக்கி, அதாவது நீர் அல்லது காற்று அல்லது வெளிச்சம் அல்லது வெப்பம் எப்படி சொல்கிறோம்ல, வலி இந்த மாதிரி, ஸ்பேஸ் இந்த மாதிரி எதை நோக்கியும் தன்னுடைய உடலை நகர்த்தி கொண்டு அழியாத நிலையை நோக்கி கொண்டு, அல்லது அந்த இடத்தை நோக்கி தன்னுடைய உடலை கொண்டு சென்று தன்னை அழியா நிலையில் நிறுத்தி கொள்வது ஒரு வித சித்துத்தன்மை. இதுதான் சித்தர்களின் முடிவு அப்படின்னு என்னுடைய புரிதலிருந்து நான் வந்திருக்கேன். இந்த அடிப்படையில் தான் ராமலிங்கமும் எழுதியிருக்கிறாரு, திருமூலரும் எழுதியிருக்கிறாரு, சித்தர்கள் பல பேர் எழுதியிருக்கிறாங்க. ராமலிங்கர் மட்டும்தான் உடல்களில் பல்வேறு உடல்கள் இருக்கிறதாவே எழுதியிருக்கிறாரு. 240,000 வருஷம், 424,000 வருஷம், 448,000 வருஷம், இந்த மாதிரி என்றைக்குமாக உடலை வைத்து கொண்டிருக்கிற மனிதர்கள், இந்த மாதிரி நிறைய சுத்த தேகம், ஒளி தேகம், ஞான தேகம், இந்த மாதிரி ஞான உடல், சுத்த உடல், ஒளி உடல் இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து ராமலிங்கர் மட்டும்தான் ரொம்ப விரிவாக விளக்கமாக எழுதியிருக்கிறார் திருவருப்பாவில் வசன பாகத்தில், சரிங்களா. விரும்புகிறவங்க அந்த பகுதியை போய் பார்க்கலாம். இப்போது நம்ம அங்கெல்லாம் போகிறோமோ இல்லையோ, முதல்ல நம்ம உடம்புக்கு வர நோயை நீக்கிக்கணும், நம்ம பாதுகாப்பாக வாழணும், நம்ம உடம்புக்கு நோய் வராத இருக்கிறதுக்கு தகுதியான உணவுப் பொருட்களை நம்ம வந்து உற்பத்தி பண்ண தெரியணும், அந்த உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிட்ணும், நம்மளை சார்ந்தவங்கள சாப்பிட்ணும். இதுக்கு முதல்ல நமக்கு எந்தவித ஆரோக்கிய குறைவும் இல்லாத, நோயும் இல்லாத, முழுமையான ஆரோக்கியம் நிறைந்த உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய தெரியணும். அதில் நிறைவாக காலங்காலத்துக்கு அதில் வேண்டிய அளவு நம்முடைய வருமானத்தோடு நாம் வந்து நிறைவாக வாழ தெரியணும். அதற்கப்புறம் சாகா கல்வியை நோக்கி போகணும். இதற்கு பசி தாகம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருள். அந்த பசி தாகத்துக்கு தேவையான மற்ற துணை பொருட்கள் அன்றைக்கி நானே சொல்லியிருக்கிறேன். உடம்பு அழியறதுக்கு முக்கியமாக நான்கு காரணங்கள் இருக்குது. ஒன்று ஆகாரம், ரெண்டு நித்திரை, மூன்று மைதனம், நான்கு பயம். இந்த நாளும் பார்த்திங்கன்னா ஆகாரங்கிறது பசியை அழிக்கிறதையாக வருது, நித்திரை என்பது விடித்தலை அழிக்கிறதையாக வருது, மைதனம் என்பது நம்முடைய உடலில் இருக்கும் உயிர் சத்துக்களை அழிப்பதற்காக வருகிறது. என்னுடைய பையங்கிறவன் என் உயிர் சத்திலிருந்து உற்பத்தியானவன், என்னுடைய உயிரிலிருந்து உற்பத்தியானவன். மைதனம் உடல் உறவு என்பது நம்முடைய உயிர் சத்துக்களை அழிப்பதற்காக வருகிறது. அப்புறம் பயம் என்பது நம்முடைய ஒட்டுமொத்த உடலினுடைய இயக்கத்தை அழிப்பதற்காக வருகிறது. இந்த நான்கையும் நம்ம தவிர்க்க முயற்சி செய்தால் தான் அதுக்கப்புறம் சாகா கல்வியை நோக்கி போக முடியும். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து நாளையும் சாகா கல்வியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.